படமர கொண்டல்லோ வாலின சூரியடா பகிலின கோட்டலனே வதிலின மாறேடா படமர கொண்டல்லோ வாலின சூரியடா பகிலின கோட்டலனே வதிலின மாறேடா தடிசின கண்ணல்லோ மல்லி உதயஞ்சி கடலோ தேவுடிலா தண்டாலையா.